கன்றும் உண்ணாது களத்தினும் படாது நல்லால் தீம்பால் நிலத்து உட்காங்க எனக்கும் ஆகாது என் ஐக்கும் உதவாது பசலை உணியர் வேண்டும் திதலை அல்கு என் மாமை கவினி தீண்டாய் மே தீண்டாய் தாண்டாய் படி தாண்டாய் தீண்டாய் மே தீண்டாய் தாண்டாய் படித்த